శ్రీమదే శ్రీ వరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భవదేవాక్షిహారాయ మహాదేశిగాజ నమః శ్రీమదేవ గణభూషణ మహాదేశిగాజ నమః శ్రీతరంగమనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి శ్రీరందు తూప్పులు తిరువేంకటముడయాన్ పారందొచ్చొన్న పడమొడియుల్ ஓருந்துதானே அமையாதோ சாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மணவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ பரம பாக்யவசத்தாலே சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் என்ற கிரந்தத்தை அனுபவிச்சின்றிருக்கோம். கீழ்ப்பாசுரங்களிலே தயாதேவியினுடைய அனுகிரகத்தாலே எனக்கு எப்படி அனுகிரகம் கிடைச்சது என்பதை, எந்தெந்த ரீதியிலே கிடைச்சு என்பதை சுவாமி சொல்ல ஆரம்பிச்சிருக்க சுவாமி தேசிகன். இதனால் கீழ்ப்பாசுரத்தை சொன்ன விஷயமானது பகவதிடையே பவத்யா விஷகிரிநாதே சமாலுப்தே துங்கான்னு சொல்லி, உன்னுடைய தயை என்ற குணத்தினாலே திருவேங்கடமுடையானையே மூழ்கடிச்சுடுறான் இந்த தயாதேவி. அவன் திருவுள்ளத்திலே நாம் செய்கின்ற பாவங்கள் எம்பெருமான் கணக்கு வச்சிருக்கான். எங்களுடைய பாவக்கணக்கும் எங்களுடைய பாவங்களும் அவன் முழுகுவதாலே, அவனோடே சேர்ந்து முழுகி போனதாலே நாங்கள் பரிசுத்திரர்களாகிறோம் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ஒரு பள்ளத்தை விழுந்தவாளை தூக்கி விடுவதற்கு ஒரு கை கொடுப்பது போல அஸ்தாலம்போ பதாகசாம் மிருக்யான்னு சொல்லி, எங்களுடைய பாவம் மேலெழுந்து வராதபடி உள்ள அழுத்தி போயிச்சு அப்படின்னு சாய்ச்சார். இது 13 ஸ்லோகத்துடைய சுருக்கமான அர்த்தம். அது நான் 14 ஸ்லோகத்தை சொல்லணும். இப்போ இந்த விஷயத்துல 14 ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட விஷயமானது ஏழையா இருக்கவளுக்கு தயாதேவி அனுகிரகம் பண்றான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்க சுவாமி தேசிகன். இந்த இடத்துல கிருபஜன கல்பலதிகாம் கிருதாபதாததஸ்ய நிக்ரியமாத்யாம் விஷகிரிநாத தயேத்வாம் விதந்தி சம்சாரதாரிணீம் விபுதா. விதந்தி சம்சாரதாரிணீம் விபுதாகனு அற்புதமான பதம் போட்டிருக்காருங்க. கிருபணஜன கல்பலதிகாம், கிருபணன்னா என்ன அர்த்தம்னா, பெரியவா எப்படி வியாக்கியானம் பண்றான்னா, அதாவது அவளுக்கு வந்து ஒரு அபயமே இல்லை, ரொம்ப ஏழையானவா, ஏழைக்கு வேண்டியதை அளிக்கக்கூடியதான கற்பக பட்சமாய் இந்த தயாதேவி இருக்கான்னு சொல்ற இருந்தத்துல சுருக்கமான அர்த்தம். இந்த வாசகத்தை என்னன்னு கேட்டாக்கா, இந்த வேங்கடநாதனின் தயையே தீனர்களான நம்மளை நம்ம போல அக்கிஞ்சனாள் பாவம் பண்ணக்கூடியவாளுக்கு இவள் ஒரு சிறிய கற்பக கொடியாகவும், அதாவது பற்றி எழுந்தோம் கொள்கொம்பா இருக்கா. பாவம் பண்ணவாளுக்கு, குற்றம் பண்ணவாளுக்கு குற்றத்தை போக்குவதற்கு ஒரு முதன்மையான, எப்படி சொல்றனா, பிராயச்சித்தமாகவும், அதன் மூலமாக சம்சாரத்தினுடைய அக்கறையிலே கொண்டு இந்த ஜீவாத்மாவை சேர்ப்பிக்கும்படியாக உள்ளவளான தயாதேவி அப்படின்னு சாஸ்திர பண்டிதாளெல்லாம் இந்த தயாதேவியினுடைய குணத்தை நமக்கு சொல்றார். அதான் கிருபணஜன கல்பலதிகாம்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார். அதுல இந்த பாவம் வந்து செய்யறோம் நம்போ, அதனால எம்பெருமான் நிறைய சமங்களை கொடுக்கிறான்னு தெரிகிறது. பரம ஏழையாயிருக்கான்னு ஒரு கொஞ்சம் கிஞ்சு தப்பி தனம் தஸ்தகிருதே நாஸ்தி, கொஞ்சம் கூட அவங்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோ சமப்படுறான். அவனுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் தாரித்திரம்தான் ஜாஸ்தியாயிருக்கு. குசேலர் எப்படி கஷ்டப்பட்டாரோ குடும்பத்தில், அதே போல நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு அநேக விதமான கஷ்டங்கள் இந்த சம்சாரத்தினுடைய சாகரமானது நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா. இவ்வளவு பரம ஏழை ஒருவேளை அன்னத்துக்கு கூட ஒருத்தர் கூட உபகாரம் பண்ண முடியதான ஸ்தித்தியிலே இந்த பரம ஏழை இருக்கான். அவனுக்கெல்லாம் இந்த தயாதேவி ஆணவருடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஒரு மெல்லியதான கற்பக கொடி போல இவ இருக்கா. பரம ஏழை சுவாமி அவனுக்கு கற்பக கொடியா அப்படின்னு கேட்டா, கொடுக்கிறா அப்படின்னு பெரிவா சொல்றான். எப்பேற்பட்ட ஏழை, ஏதலன் கீழ்மகன் என்னாதி இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாடமான் வடநோக்கி உன் தோடின்னு திருமங்க மன்னன் பெரிய திருமோடைய சாஜர். அப்பேற்பட்டதான தனத்திலே ஏழை, யௌவனத்திலே ஏழை, மனசிலே ஏழை, அந்த லோகத்தை கூட ஸ்டேட்டஸ் சொல்ற கௌரவத்திலே ஏழை இருக்கக்கூடியதாருக்கு எல்லாருக்கும் இந்த பிராட்டி தான் தன்னுடைய தயை என்ற அனுகிரகத்தானே கொடுக்கிறா. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னார், இவன் வந்து இந்த ஜாதியிலே பிறந்தவன், இவன் வந்து இந்த வர்ணத்திலே பிறந்தவன், இவன் வந்து அதாவது கைங்கரியம் பண்ணவன் பண்ணாதவன், ரொம்ப கீழ்மகனா இருக்கான் எல்லாம் எண்ணாமல், யார் வந்து இந்த தயாதேவி ஆசிரியக்கிறாளோ அவளுக்கு இந்த தயாதேவி ஆனவள் பரம கிருப பண்ணி, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி இன்னருள் சுரக்கிறா. இந்த பாசுரத்திற்கு இந்த ஸ்லோகத்தோட நம்ம அண்மையம் பண்ணிக்கிறோம். அவள் கற்பக கொடியா இருக்காள் அப்படின்னா, அப்படின்னு இன்னும் இறங்கி சொன்னாக்கா, இவள் ஒரு சஞ்சீவினி மருந்தா இருக்கா. சஞ்சீவினின்னு சொன்னாக்கா, சஞ்சீவினியானது கண்ணிலே பட வேண்டாம், அது தூரத்திலேருந்து அந்த மருந்தினுடைய வாசனை இருக்கே, அந்த வாசனையினாலே நம் மனசை கலைக்கும். அது கலைச்சு சிந்தையை சரி பண்ணி நமக்கெல்லாம் நல்ல விஷயத்தை லோக அந்த தேகத்தோட ஆரோக்கியத்திற்கும் சஞ்சீவினியானது. அதாவது நம்ம இந்த குற்றால அருவிலாம் சொல்றா இல்லையா, அங்கெல்லாம் போனா மலையில நிறைய மூலிகைகள் இருக்கு, அதன் மேலே அந்த விருஷ்டி ஜலம் பட்டு கீழே வந்து அருவியா கொட்டும் போது, அதற்கு கீழே நாம் தீர்த்தாமாடும் போது அந்த அந்த மூலிகையினுடைய வாசமும் அந்த தீர்த்தத்துல இருக்கிறதுனாலே நிறைய கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவாள்லாம் அங்க போய் அந்த பிரதேசத்தை தங்கி தீர்த்தமாடினா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் ஆகும்னு சொல்லுவா. அதே போல இந்த தயாதேவி ஒரு கற்பக கொடியாக கேட்டதை அள்ளி கொடுக்கும் ஒரு காமதேனுவாக இருக்காள். கிருபணஜன கல்பலதிகாம்னு சுவாமி தேசிகன் சாச்சர். சரி சுவாமி, இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கு, அந்த தயாதேவிக்கு நம்மளால ஒரு பாரம் வந்துராதா, எத்தனை பேருக்குதான் அவ்வளவு அனுகிரகம் பண்ணுவா சுவாமி, அனுகிரகமானது பன்னெண்டே இருக்காளே, நம்ம பாபமே செய்து பாவியானன் என்ற மாதிரி நம்ம புன புனகா பாவம் பண்ணிட்டு இருக்கோமே, இத்தனை பேருக்கும் சலைக்காம அனுகிரகம் பண்றாலே அவளுக்கு ஒரு பாரமா இருக்காதான்னா, கொடிக்கு வந்து என்னைக்கும் காய் பாரமாகாது. இப்ப நம்ம அங்க தோட்டங்கள்ல பார்த்தா புஷ்ணிகா வந்து கொடி போடுறா, தோட்டத்தை படர்ந்து கிடக்கு, ஏன்னா அதை விட அதே கொடியிலதான் பூஷ்ணிகா பெருசா வந்து ஒருத்தர் அப்படி கட்டி அள்ள தூக்குற அளவுக்கு வளர்ந்து வருது. எப்படி வருதுன்னா, அந்த கொடியினுடைய அனுகிரகத்தாலே அந்த பூஷணி நல்லா செழிச்சு வளர்ந்து வருது. அதே போல அந்த கொடி மூலமா பூஷ்டிக்கா வருது இல்லையா, நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு அனுகிரகம். அதே போல இந்த விஷகிரிநாதனுடைய அந்த அனுகிரக தயாதேவியானவருடைய அனுகிரகத்தினாலே நம் பாபம் மொத்தமும் கழிஞ்சு போறது, நம்ம அவளுக்கு இன்னைக்கும் பாரம் கிடையாது, நம்ம அவ திருடி ஆசிரியக்கணும் தான் அவளும் பிரயாசப்படுற. ஒரு சஞ்சீவினி மருந்தாயிருந்து அந்த வாசனையாலே நமக்கு சகல சுகங்களையும் அளிக்கிறா. வாயுனா ஆணித்த விஷயகான், காத்து மூலமா இந்த விஷயம் வந்தது சுவாமின்னு சொல்லும் போது, காத்தின் மூலமாக சுகந்தமும் வந்து வருது. அந்த மூலிகையினுடைய வாசமும் அங்க ஏதோ 2 கிலோமீட்டர்ல மூலிகை வாசம், அந்த மூலிகை தோட்டம் தான் இங்க வாசனை அடிக்கிறதுன்னு சொல்லுவாளே, காத்து வந்து வாய் கொண்டு வருதுன்னு சொல்லுவா இல்லையா. மழை பெய்ய போறதுன்னா காத்த வச்சே கண்டுபிடிச்சுக்கிறா பெரியவா. அதே போல இந்த தயாதேவியனுடைய அனுகிரகமானது நமக்கு தெரியாம நமக்கு வந்து உட்காரும், நம்ம கண்களை படாமையே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுவாவோ. அதனால என்ன சொன்னா பெரிய சுவாமி தேசிகன் சாச்சர், கிருபனஜன கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியா மாத்யாம் அப்படின்னு சொன்னார். தப்பு பண்றவாளுக்கு என்ன சொன்ன, அந்த தப்பை தொலைத்து போகும் இடமாக இருக்குன்னா, தப்ப கொண்டு கொட்டிட்டு அந்த தாயாத்தோட கொட்டிட்டு நம்ம நல்ல சுத்தாலா வெளில வந்துடலாம். எடுத்துக்கிறாவா, தப்பு பண்ணவாளுக்கு என்ன தண்டனைன்றது ஒண்ணு தாயாருடைய திருவுள்ளத்தை என்னைக்குமே கிடையாது. ஏற்கனவே விஜயாபனம் பண்ண மாதிரி பாபானாம்பா சுபானாம்பான்னு சொல்லி நகிஞ்சன் அபராத்யதீனு வால்மீகி பகவான் சுந்தரகாண்டத்துல சாதிக்கும் போது சாதிக்கிறது. சீதா பிராட்டி எப்பேற்பட்ட தயாதேவின்னு காட்டுற அந்த இடத்துல, தன்னை ஹிம்சிச்ச ராட்சசிகளுக்கும் ஓர் அபயம் அவ கேட்காத போதும் அளிக்கிறா. எதை உத்தேசம் அளிச்சானா, திருச்சடை வந்து சரணாகதி பண்ணிட்டா பிராட்டி கிட்ட, அதை உத்தேசித்து திருச்சடையினுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து ராட்சசிகளுக்கும் அந்த பிராட்டி அபயம் கொடுத்தா. திருவடி நாவால் அவன் தொலைச்சு போடுறேன்றார், உன் நிம்ச பண்ணாளேம்மான்னு கேட்கும்போது, இல்லை இல்லப்பா, அவளுடைய கடமை அவ செய்யற, அவ ராஜா சொன்னதை அவ அதை செஞ்சா, எனக்கும் அவளுக்கும் என்னப்பா முன்விரோதம் இருக்கு, நீ அவளை வந்து ஹிம்ச பண்றது தப்பு, நான் அபயம் கொடுத்துட்டேன்னு சாய்ச்சா. அதே மாதிரி கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம் ரிஷகிரிநாத தயாத்வா தயத்வாம்னு சாய்ச்சார். அந்த நீதான் விஷகிரிநாதன் தயக்கே இவதான் காரணம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அற்புதமான அந்த விஷயத்தை எடுத்து காட்டாருங்க. அடுத்த கடைசி வரையில விதந்தி சம்சார தாரிணியும் விபுதாக அப்படின்னு அடுத்த வரியை காட்டு. விதந்தி சம்சார தாரிணியும் விபுதாக அப்படின்னு என்னன்னா, இந்த சம்சார சாகரத்தை கடந்து போகும், கடந்து போகணும் இந்த ஜீவாத்மா. அப்பதான் புனரழிப்பு மரணம் புனரப்பு ஜனம் விஷயம் அவளுக்கு கிடையாது. திருப்பி பிறக்காததான ஸ்ரீ வைகுண்ட லோகமானது ஜீவாத்மாவுக்கு ஒரு பிராப்தமான போது, இந்த தயாதேவியனுடைய திருவடியை நாம் ஆசிரிக்க வேண்டும். இவள் எப்படி இருக்கான்னா, இந்த ஜீவாத்மக்கள்லாம் நிறைய பாபம் பண்ணிருக்கு, இந்த சம்சாரமாகிய தீயை இந்த சாகரத்தை தாண்டி அக்கறைக்கு போனாதான் இவாளுக்கு ஒரு சுகதம் ஏற்படும் சொல்லிட்டு தயாதேவி பிரிய பெறா அதுதான் சொல்றீங்க. விதந்தி சம்சார தாரிணியும் விபுதாகா அப்படின்னர். இவா சம்சாரத்தை தாண்டுவதற்கு இவள் உபகாரம் பண்ணுகிறாள் அப்படின்னு பண்டிதாள்லாம் பேசுறா. சாமான்யமானவா இருக்கவ என்ன சம்சாரத்தை தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணிட போறா அப்படின்னு தோணும். அது வந்து தயாதேவிய பத்தி அவ குணத்தை பத்தி தெரியாத மனுஷாளுக்கு. ஆனா பண்டிதாள் என்ன பண்றா, சாஸ்திரங்களை குறைஞ்ச விஷயங்களை எடுத்து தயாதேவியுடைய அம்சங்கள் எல்லாம் அவ படிச்சு, முன்னாடி எத்தனை பேருக்கு இந்த தயாதேவி அனுகிரகம் பண்ணிருக்கா என்பதெல்லாம் புராணங்களிலே வாசிச்சுட்டு, இந்த தயாதேவியானவள் சம்சார சாகரத்திலே இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாக்களை கடை தேறுவதற்கு அனுகிரகம் பண்ணுகிறான்னு சூத்திரத்தை அவ தெரிஞ்சு வச்சுருக்கா. அதனால இதை ரகசியமா அவ தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனாலதான் தேசிகன் பாஷ்யாராதிகள்லாம் ஆழ்வாராதிகள்லாம் சொல்லும் போது, வேதத்திலே மறைந்து கிடக்கக்கூடியதன் அர்த்தங்களை நமக்கு புரியும் அளவிலே அந்த தமிழ் பிரதிப்படுத்தி சம்ஸ்கிருதமா எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கா எல்லாமே. அதனாலே இவள் வந்து இந்த தயாதேவி என்ன பண்ணா, இது முந்திர பாசுரத்திலே சுவாமி தேசிகன் நான் பண்ண பாபங்களை மூழ்கடிச்சுட்டா அப்படின்னு சொன்ன. அது எதனாலன்னா, நான் வந்து இந்த சம்சார சாகத்தை கரை சேர வேண்டும் என்கிறதான தயாதேவியுடையதான ஒரு கருணையான குணம் அப்படின்னு சொல்ற. அதாவது வேற யாராவது நமக்கு ஒரு உபகாரம்னா ஒரு சாதாரணமான உபகாரம் அது. ஆனா அந்த விஷகிரிநாதனுடைய அந்த பத்னியான தயாதேவி இருக்காளே, அவருடைய உபகாரமானது லோகத்திலே மிக மிக உயர்ந்த உபகாரமாய் இருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த சாகரத்தை நாம் தாண்ட வேண்டும் என்றா என்ன பிரயத்தனம் பண்ணணும், சாத்தியோபாயமானதான பக்தியோ பிரபத்தியோ சாதனம் அதான், பக்தியோ பிரபத்தியோ பண்ணி இந்த சம்சார சாகரத்தை தாண்டி இந்த ஜீவன் புனகா இந்த லோகத்திலே பிறக்காத அளவுக்கு நாம் பண்ணிண்டு நிரந்தரமான சுத்தசத்துவ லோகமான அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நாம் பிரவேசம் பண்ணி பரபதநாதனுக்கு நாம் நித்த கைங்கரியம் ஆச்சாரிய கோடியினுடைய சேர்ந்து பண்ணுவதற்குண்டான ஒரு உபாயத்தை இங்கு அனுஷ்டிச்சுட்டாக்கா இந்த தயாதேவி இன்னமுத திருமகளன் விவரமுன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்ற ரீதியிலே நம்மளை அந்த சாஸ்வதமான லோகத்திலே நிறுத்தி இருத்தி நமக்கு கைங்கரியங்களை பண்ணுவதற்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார். அதான் ஸ்திரீ பிரபத்தின்னு சொல்றது. அப்படி சம்சாரத்தை தாண்டனும்னு ஆழ்வாராதிகள்லாம் பெருமாள்கிட்ட கதற அக்கறையென்னும் அனர்த்த கடலுள் அழுங்கி உன் பேரொடலால் இக்கரையேறி இழைத்திருந்தேனை அஞ்சேலென்னு கைகவியாய் சக்கரவும் தடக்கைகளும் கண்களும் பீதகவாடையிடும் சக்கநிறத்து சிவப்புடையாய் திருமாலிதஞ்சோலையந்தாய்னு பெரியாழ்வார் கல்பசூத்திர வாக்கியத்தாவான பெரியாழ்வார் அனுகிரகம் பண்ற ஒரு பாசுரத்தை நமக்கு. இப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்னா, பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்டவின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறுவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதுன்னு சாட்சியர் சென்னியோங்களா. பறவையேறு பரம்பொருடன் கிருடாருடனாக இருக்கக்கூடியதான பரமபுருஷான பெருமாள் இப்பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் இந்த ஜீவாத்மா வந்து இந்த பிறவிக் கடலை கடந்து பெரும்பதமாகிய ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை பிரவேசம் பண்ணுவதற்கு அனுகிரகம் பண்றான் சுவாமின்னு. அவன் அனுகிரகம் எதனாலே பண்றான்னா, அவன் திருவுள்ளத்திலே தயாதேவியானவள் குடிகொண்டிருக்கா, அவருடைய ஆக்ஞையினாலே திருவானை நின் திருவானை கண்டாய் என்ற ரீதியிலே இந்த ஜீவாத்மாளுக்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒழிஞ்சு போங்கோ வந்து வைகுண்டம் சேருங்கோன்னு தயாதேவியை கூட்டு அனுகிரகம் பண்ண சொல்லி நமக்கெல்லாம் அந்த தயாதேவியும் அந்த விஷகிரிநாதனும் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவதே சுவாமி தேசிகி இந்த பாசுரத்தை அழகாக காட்டுறார். கிருபணஜன கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம் விஷகிரிநாத தயேத்வாம் விதந்தி சம்சாரதாரிணீம் விபுதாக அப்படின்னு 14 ஸ்லோகத்தை அற்புதமா சாய்க்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.